அருணாச்சலமே அண்ணாமலையே, உருகிய மனம் செய்யும் நாதம் எங்கும் உயிர்நிலை பேரின்பம் ஏறும். அருணாச்சலமே அண்ணாமலையே, உருகிய மனம் செய்யும் நாதம் எங்கும் உயிர்நிலை பேரின்பம் ஏறும். உம் தவயோக நிலை காண மனம் ஏங்குதே, உம் தவயோக நிலை காண மனம் ஏங்குதே, அந்த நிலை தன்னில் உடல் தூங்க மனம் ஓங்குதே, அந்த நிலை தன்னில் உடல் தூங்க மனம் ஓங்குதே. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அருண சிவா, ஒளி அமுதம் வழங்க வருவாய் சாம்ப சிவா. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அருண சிவா, ஒளி அமுதம் வழங்க வருவாய் சாம்ப சிவா. அருணாச்சலமே அண்ணாமலையே, உருகிய மனம் செய்யும் நாதம் எங்கும் உயிர்நிலை பேரின்பம் ஏறும். மூன்று முனை சூலமாகும் கண்களின் தியானமே, முன்னில் வைத்து எண்ணும் போது பெருகிடுமே சிவஞானமே. மூன்று முனை சூலமாகும் கண்களின் தியானமே, முன்னில் வைத்து எண்ணும் போது பெருகிடுமே சிவஞானமே. உன் உடல் புரளுமே பொய்யார நாகமே, என் விழி காணவே ஏறிடும் யோகமே. உன்மலை தெரியும் ஒவ்வொரு அடியும் தவநிலை தரிசனமே, உணர்வினில் காண பலபடியாக தெளிநிலை தினம் வருமே. நானும் உனை காணும் தவநிலை ஏறி வந்து அருள்வாயே ஈசனே. அருணாச்சலமே அண்ணாமலையே, உருகிய மனம் செய்யும் நாதம் எங்கும் உயிர்நிலை பேரின்பம் ஏறும். ஐந்து முகம் பொங்கி நின்று தீமுகம் தோன்றுமே, ஐந்தெழுத்து சிந்தனையாலே மனம் அதை சுடராயேந்துமே. ஐந்து முகம் பொங்கி நின்று தீமுகம் தோன்றுமே, ஐந்தெழுத்து சிந்தனையாலே மனம் அதை சுடராயேந்துமே. பாதார கோலமே பரவச மூலமே, ஆதாரமாகிய ஆராதாரமே. ஐமுகம் தொடங்கி அடிவரை நீளும் ஜோதி சுடருளியே, ஐமுகம் தொடங்கி அடிவரை நீளும் ஜோதி சுடருளியே, அதிசயமாகிய சித்திகள் அருளும் மாமலையே வெளியே. நானும் உனை காணும் தவநிலை ஏறி வந்து அருள்வாயை சனி அருணாச்சலமே அண்ணாமலையே உருகிய மனம் செய்யும் நாதம் எங்கும் உயிர்நிலை பேரின்பம் ஏறும் அருணாச்சலமே அண்ணாமலையே உருகிய மனம் செய்யும் நாதம் எங்கும் உயிர்நிலை பேரின்பம் ஏறும் உன் தவயோக நிலை காண மனம் ஏங்குதே உன் தவயோக நிலை காண மனம் ஏங்குதே அந்த நிலை தன்னில் உடல் தூங்க மனம் ஓங்குதே அந்த நிலை தன்னில் உடல் தூங்க மனம் ஓங்குதே நம சிவா.